ശ്രീമാങ്കണനാഥാര്യേദാന്താചാര്യോമേ സന്നിധത്താം സദാശിവീ അർത്ഥകൃതന്ത്രായേ നമഃ. ഇത് കാമാചരിക്കണം. இந்த காமாச்சரியத்துல என்ன பார்த்தோம் முதல்ல அப்படின்னா, சாந்தோக்கிய வருடத்திலையும் தஹர வித்யா படிக்கப்பட்டிருக்கு, அதே மாதிரி பிரதானிய வருடத்திலையும் தஹர வித்யா படிக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு இடத்துல ஆகாசத்துல சமயத்தின் இருக்கிறவன் எந்திரமான் பரமாத்மா, இன்னொரு இடத்துல நகராகாசமே எந்திரமான் அப்படின்னு இருக்கு. அப்படி இருக்கிற ரூப பேதம் இருக்கு. அதே மாதிரி தகரத்தில ஏகாத்மா பரமாத்மான்னு சொல்லப்பட்ட எட்டு குணங்கள் அங்க உபாசியங்கள். விரதாரண்யத்திலேயோ அதிகப்படியாக சர்வஸ்ய வசி சர்வஸ்ய ஈசானகா சர்வஸ்ய அதிபதி என சொல்லப்பட்ட கல்யாண குணங்கள். எப்படி குணபேதங்கள் இருக்கு, உபாசியமான ஆகாச விஷயமான பேதம் இருக்கு. அப்படி இருக்கச்ச இது வந்து இந்த வித்யா பேதம் நாம் சொல்லணும் அப்படின்னு ஆட்சேபம் பண்ணான். அதுக்கு பதில் பதில் வந்து அந்த மாதிரி வரவே வேண்டாம், ரெண்டு இடத்துலையுமே சர்வாதாரத்துவம் இருக்கு, ரெண்டு இடத்துலையுமே பரமாத்மா தான் உபாசம், ரெண்டு இடத்துலையுமே ஹிருதய ஆகாசம் அதுதான் எந்திரமானுக்கு இருப்பிடம் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால எந்திரமானுக்கு ஆதாரமா எந்திரமான் பயணித்து இருக்கிறதா ஆகாசம், அந்த ஆகாசம் மிகவும் குறை. அதனால இதுல வந்து வித்யா பேதம் கிடையாது, இந்த வித்யை சொன்னோம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமாதானத்தை முதல் ஸ்லோகத்துல சொல்லிட்டேன். இப்போ அவனே ஒரு விஷயம் சொல்லிட்டான், அத்தியதிகள்லாம் கண்டனம் பண்றா மாதிரி தான் வந்தது, அத்தியதிகளுடைய சித்தாந்தங்கள் எல்லாம் சூக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகராகாசம்ன்றது சாதாரண பூதாகாசம்ன்ற மாதிரி அவன் சொன்னான். அதுக்கெல்லாம் அஸ்மின் காமாத்மாயுதாக அவனிடத்தில் திருக்கல்யாண குணங்கள் எல்லாம் பிரதிஷ்டிதமா இருக்குது அப்படின்னு இருக்கே, அதுக்கு வந்து என்ன சொல்றது, அந்த அத்தியதிகள் சொல்றதுக்கு விரோதம். அதே மாதிரி உபேத்யாவாபிதிவி அந்த சமாஹிதேன்னு இருக்கு, அதனால திலோகம் பிரதிவி அந்தரிக்ஷம் எல்லாமே அந்த தகராகாசத்திலேயே பிரதிஷ்டிதமா இருக்கு. இதெல்லாம் வந்து பரமாத்மாவா தகராகாசம் பரமாத்மாவா இருக்கணும், சாதாரண ஆகாசமாக இருந்தாக்கா அதை பொருந்தி வராது ஒத்து போகாது. அதனால ரெண்டு வித்தியைகளும் ஒரே வித்தியை தான் அப்படின்னு கழிச்சு முடிச்சுட்டார். அதன் பிறகு பிரதானமான இந்த வசித்தம்னா இந்த குணங்கள் போன ஸ்லோகத்துல சொன்னது தகராகாசம் ஆகாசே சேத்து சஸ்தி சேத்து ஆகாசம் சைனிச்சு வேற அப்படின்ட்டு ஆட்சேபம் வந்து அதுக்கு சமாதானம் சொன்னார். இப்ப என்ன சொல்ல போற, திருக்கல்யாண குணங்கள் இருக்கோ அதுல சந்தோஷத்தில் சொல்லப்பட்ட ரகசியில ஏகாத்மா பிரதமாத்மா சொல்லப்பட்ட எட்டு குணங்கள் தான் அங்கே இதுவா இருக்கு, உபாசி குணங்கள். இங்க வந்து வசித்வாதிகள் சர்வசிவாசி சர்வசிவாசி அவைகள் தான் இங்க இருக்கு, அதனால் உபாசிய பேதம் ஆச்சு. அந்த இடத்துல எட்டு குணங்கள் தான், இங்கேயோ எட்டு குணங்கள்லாம் இல்லை, வசித்தம் அமாரி பிரதிஷ்டித்துவம் இதெல்லாம் இருக்கு, இவைகள் தான். அப்போ ஆகாரம் குண அதாவது ஆகாரம்னு உபாசிக்கப்படும்படியான பிரம்மத்தினுடைய குணங்களுடைய ஆகாரம் என்று பாருங்கோ அதனுடைய பேதம் இருக்கு. அந்த பேதம் இருக்கிறது நீ எப்படி அந்த இடத்துல சொல்லுவேன், வித்யா ஐக்கியம் சொல்ல முடியும். ஏன்னா ஏற்கனவே நம்ம சித்தாந்தம் பண்ணிட்டோம், அங்கங்க குணங்கள்லாம் வேற வேறையா இருக்கிறதுனால ஆகார பேதம் வருகிறது, உபாசிய ஆகார பேதம். அதனால வித்யாபேதம் தான் அப்படின்னு சொல்லணும்னு ஆட்சேபிக்கிறான் பொருதக்ஷி. அதற்கு சமாதானம் சாய்க்கணும். இங்க வந்து அசித்தம் அதாவது சர்வசிய சீதரசிதானா சர்வசிய என்ன இருக்கே அவைகள்னா வேற வேற குணம் நீ பார்க்காத, வேற வேற குணமே கிடையாது. எல்லாமே எம்பெருமானுடைய சத்து சங்கல்பத்தோன்னு ஒரு பெரு கல்யாணம் ஒன்று இருக்கே அதனுடைய வெளிப்பாடு உபாதனங்கள் அல்லது விதவிதமாக வேறுபடுனது. விதவிதமாக வேறுபடுறதுனால எம்பெருமான் வந்து அவனுடைய சத்து சங்கல்பத்தோனது விசேஷமா இருக்கு. இப்படி வேறுபடுறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேள்வி வர முடியும். அதுக்கு சமாதானம் சேர்க்கிறார் என்ன அப்படின்னா எந்திரமானுடைய கல்யாண உறவுகள் நிறைய இருக்கு. பொதுவா பாருங்க சௌசீல்யம் ஒரு குணம், சௌலபியம் ஒரு குணம், வாத்சல்யம் ஒரு குணம், காரண்யம் ஒரு குணம். இந்த நாளும் கிட்டத்தட்ட பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொன்றுத்துக்கும் பிரயோஜனம் வேற, பிரயோஜனம் வேற. வாத்சல்யம் என்ன அர்த்தம், ஒரு குழந்தை, ஒரு குழந்தை கிட்ட ஒத்தன்னா குழந்தைன்னு அர்த்தம், அது கிட்ட காமிக்கக்கூடிய ஒரு குண பாசம் அது வாத்சல்யம். கருணையோ அந்த வாத்சல்யம் வந்ததுனால அந்த குழந்தைக்கு கஷ்டம் ஆகுது, கஷ்டம் வருத்த அந்த கஷ்டத்தை போக்குடிக்கிற இச்சை கருணியம். கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனால் பாருங்க வாத்சல்யம்ன்றது ஒரு குழந்தை கிட்ட வர்ற ஒரு பாசம், அந்த பாசம் இருந்தாலும் அந்த குழந்தை கிட்ட உள்ள பாசம் இருக்கோ அந்த குழந்தை இப்ப கஷ்டப்படுற சமயத்துல அந்த பாசத்தினுடைய விளைவாக இவனுக்கு கருணாவையும் சுரக்கிறது. ஐயோ என் குழந்தை கஷ்டப்படுறதே, அந்த கஷ்டத்தை போக்கடிக்கிறமே, அது காரணியம். அந்த காரணியத்தினால அந்த குழந்தை பயப்படாம தங்கிட்ட சுலபம், சுலபமா அண்டியில் அண்டிய இருக்கலாம், அது அவனுடைய பலன். அதே மாதிரியாக சௌசீல்யம் இப்படி சௌகத்தியம் வரணும், கிரோணம் வரணும், வாத்சல்யம் வரணும்னாக்க அது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இறங்கி வரணும், இறங்கி வரணும். இப்படி இறங்கி வந்தோம்னாக்கா சிறுவாறுக்கு என்ன ஆகும்னாக்கா இந்த சௌலபியம், சௌசீல்யம், வாத்சல்யம், காரண்யம் இதனாலும் சேர்ந்து ஆசிரியனை யார் ஆசிரியக்கிறானோ அவளை அப்படி ரட்சிச்சிடும். அந்த ரட்சிக்கிறதுக்கு தேவையானது என்னன்னா சுவாமித்வம். அந்த சுவாமித்வம் தான் ரட்சிக்க முடியும். ஒரே வெற்றி, அந்த வெற்றி கிட்ட எத்தனை கல்யாண குணங்கள் பாருங்கோ, இந்த கல்யாண குணங்கள் அனைத்தையும் என்ன பண்றது அப்படின்னாக்கா நம்ம எல்லாம் ரட்சிக்கிறதுல அது அத்தனையும் உருவப்படுறது. இந்த நாலு குணம் சொன்னோம், தௌலத்தியம், வாத்சல்யம், காரண்யம். அதன் பிறகு பாருங்க அதே மாதிரி இந்த பகவானுடைய சத்து சங்கல்பம் எந்த மாதிரிடம்னா சத்து சங்கல்பமாக இருக்கான். அப்ப என்ன அர்த்தம், அவனுடைய சங்கல்பமானது யாராலையும் திருப்பி அடிக்க முடியாது. அவன் நினைச்சுட்டாங்கனாக்கா அதை நடத்தியே தீருவான். அப்பதிகத சங்கல்பங்கிற அப்பதிகத சங்கல்பம் நம்ம சங்கல்பம்னா பிரதிகாரம் திருப்பி அடிக்கப்பட்டது. நாம ஒண்ணு நினைப்போம் நடக்கிறது ஒண்ணா இருக்கும், இது நம்ம சங்கல்பம். ஆனால் எம்பெருமானுடைய சங்கல்பத்துக்கு பாருங்கோ அவன் நினைச்சுக்கானாக்க அதை யாராலுமே தட்ட முடியாது, விலகவே முடியாது. பெருமான் சொல்ற கீதையில பத்தாம் அத்தியாயத்துல உனக்கு என்ன என்ன சிந்தனை வருதோ எல்லாம் எங்கிட்ட என்ன வருது, மற்ற ஸ்மிருதி ஞானம் அபோகமம் அப்படிங்கிறார். எங்கிட்ட என்ன உனக்கு ஞானம் வருது, எங்கிட்ட என்ன உனக்கு நனவு வருது, நினைவு ஸ்மிருதி, எங்கிட்ட என்ன உனக்கு இது போறது நடுவு மாதிரி எல்லாம் ஏன் அறியணும், எல்லாம் உன் கர்மாதீனமா போடுறேன். நிறைய 20 குணங்கள் சொல்ற புத்தி அத்தனையும் எங்கிட்டேந்தான் இந்த பாவங்கள் எல்லாம் உனக்கு வருது, எல்லாமே எங்கிட்டேந்தான் உனக்கு வருது. அப்படியே நோக்கி பிரமாணம் பார்க்கிறார். அவனுடைய சத்துவங்கள் சத்துவானவர்கள்னாக்கா இந்த மாதிரி எதுவுமே வராது. இது இது எப்படின்னாக்கா இந்த சத்துவங்கள் தத்துவம் ரெண்டு விதமா தேவைப்படும். நம்முடைய புண்ணிய பாபருக்கு கர்மாக்கள், அந்த கர்மாக்களுடைய பலனை நாம அனுபவிக்கணும். புண்ணிய பாபருக்கு கர்மாக்கள் அவனுடைய பலத்தெல்லாம் அனுபவிச்சே தீரணும். அதுக்கு நம்ம பிரமா என்ன பண்ற, இந்த உடம்பு கொடுத்து படித்து வச்சிருவார். அவர் படித்ததே இல்லை, அவன் குழப்பதான் அவ்வளவுதான். நம்ம பண்ண பண்ணி பார்ப்போம், நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கவே இந்த மாதிரி நல்ல ஒரு குளத்துல பிறந்திருக்கோம், நல்ல விஷயங்களை கிரகிக்கிறோம், நல்ல ஜீவனம் வாழ்ந்துட்டு இருக்கோம், மனசு நல்ல சிந்தனையில போறது. அன்னைக்கு கீதா வாங்கியோ அவர் ஒரு மாதிரி சொன்னான், அங்க இருந்தோம் பணத்தினாலையும் ஆணி சுவாதி கருடதேவர் கோவில் வந்து இங்க பேசி பண்ணிட்டார். ஆனால் பாருங்க காஞ்சியூர் உட்காந்து இருக்கோம், எந்த கோயிலையும் பரதத்தினாலும் கிடையாது. ஏன்னா வாழ்க்கை இங்க நம்ம இருக்கிற இடம் எது எதுன்றது முக்கியம் இல்லை, நம்ம சிந்தனை எதுன்றது தான் முக்கியம். நம்ம சிந்தனை பெருமாள் விஷயமா பிரதிபலிச்சுக்கோ எல்லா இடமும் நமக்கு வைகுண்டமாகும். வைகுண்டமாகும் தம்மூர் எல்லாம் நம்மால வந்து அஞ்சாம் பத்து ரூபாய் கேட்கிறார், மாதிரி கேட்கிறார். வைகுண்டமாகும் தம்மூர் எல்லாம் அவன் எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, அவன் நம்ம பிரமாதம் கணக்கு காமிச்சுக்கோங்க, அவனுக்கு அதான் வைகுண்டம். அவன் இருக்கிற இடம் தான் வைகுண்டம். இருப்பிடம் வைகுண்டம் நயங்கிறான் அமைங்கிறார் திருவரங்கத்தனார். அதனால அந்த சிந்தனை நமக்கு வருது, அந்த சிந்தனை நமக்கு வந்துடுறது. ஆகவே நாம் எவ்வளவோ புண்ணியபாவம் பண்ணிருக்கோம், அதுல புண்ணியத்தினுடைய நெருவான பலன் நமக்கு சத்துவலயங்கள்ல புத்தி போறது. இந்த சத்துவலயங்கள்ல புத்தி போறதுன்றது எவ்வளவு புண்ணியத்தினுடைய பரிபாடு தெரியுமா, அது கிடைக்குமா? எல்லாருக்கும் அது கிடைக்கிறதா? இதே காந்தி தான் நான் உட்காந்துருக்கேன். இப்பதான் ஒரு வாரமா போன திங்கட்கிழமை தான் பிறந்தா, எட்டு நாள் ஆச்சு, நாலு நாள் சேவிச்சு பண்ண பெருமாள் பாக்கியமா கிடைச்சது. என் கிரமையும் சேவிச்சுட்டா சந்தோஷமா. ஆனா அதுக்கு முன்னே ஒரு மாசம் இங்க இருந்தேன், பெருமாள் சேவிக்க முடியல, கதவு பூட்டி இருந்தது. பெருமாள் கதவு பூட்டி இருந்தது போன ஞாபகமா சிரவணம், அதுக்கும் போய் சேவிச்சு வந்தேன். எதுவும் சொல்ல வரணும்னா அது பெருமாள் சங்கல்பம் தான் நடக்கும். நமக்கு புண்ணியம் இருந்தாலும் அந்த பிரமாவை சேவிக்க முடியும். எல்லா போனா இதே காந்தியத்தில் இருக்கிறவா எல்லாரும் பேக்ரவுண்ட் போய் தானா பிரமாவை எங்கே போய் போற அப்புறம் சேர்த்துமா அப்படின்னு சொல்லி போடுறான். இதே போய் சிந்தனை வர்றது. அதனால நம்ம புண்ணியம் பண்ணியிருந்தோம்னாக்கா நமக்கு பிரமாவை அனுகூலம் பண்ற எல்லாமே பகவத் சங்கல்பத்தினால வருது. இது என்ன, நம்ம பண்ண பாபங்களுக்கும் பலன் கொடுக்குற, புண்ணியங்களுக்கும் பலன் கொடுக்குற, எல்லாம் எந்தனாலையும் சங்கல்பாதீனம். அந்த சங்கல்பம் தான் இந்த சர்வஸ்ய அசி சர்வஸ்ய ஈசானா சர்வஸ்ய அதிபதி சர்வமிதம் பிரசாப்தி. இதுதான் சத்துவங்கல்பத்தினுடைய விளக்கங்கள். விளக்கங்கள் சர்வஸ்ய வசியங்கள் நம்ம அனைத்தும் தன்வசத்தில் வச்சிருப்பவன். இது வணக்கம் அனைத்தையும் தன்வசத்தில் வைத்திருப்போம். இது ஒண்ணு. அதுக்கப்புறம் தான் தன்வசத்தில் தான் இருப்பான், இன்னொருத்தருக்கு அதீனமா போக மாட்டான். அரண்யாதாரம் சுவாதீனம் சுவாதீனமா இருப்பாங்க, இன்னொருத்தருக்கு அதீனமா இருக்கவே மாட்டாங்க. அதனால இவன் வந்து அரண்யாதீனமா இருக்கான். இது ஒரு அர்த்தம். இன்னொன்னு எல்லாத்தையும் தாமசத்துல வச்சுட்டு இருக்கான். இது ஒரு அர்த்தம். மூணாவது அர்த்தம், பக்தாளுக்கு வசமா போயிடுவான், பக்தாளுக்கு வசமா போயிடுவான். அமரருக்கு அரியானை, தமர்களுக்கு இணையானை அப்படிங்கிறார் நம்ம. அமரர்கள் தேவதைகளுக்கு எல்லாம் பெருமாள் விலகி போயிடுவார், அவன் தேவதைய நினைச்சுக்கிறான், அதனால பெருமாள் விலகி போயிடுவார். ஆனால் தமிழர்களுக்கு பக்தர்களுக்கெல்லாம் திருமணம் எப்பொழுதும் முன்னாடி இருந்திருக்கிறார். எளியவன், பற்றுடை அறியவர்களுக்கு எளியவன், பிறர்களுக்கு அரிய புத்தகன், மணல்மகள் விருந்தன், நம் அரும்பலவர்கள் அப்படின்றார் நம்மாழ்வார். அதாவது பற்றுடை அறியவர்களுக்கு எளியவன், பக்தி இருக்கிற பாகவதாகிட்டாரே சிவேஸ்வரன் அவளுக்கு எளியவன். எளியவன் அர்த்தம் பரமசுலமன் அர்த்தம், பரமசுலமன். ஆனால் பிறர்களுக்கு அரிய வித்தகன், அதே அகங்காரம் கர்மம் துஷ்டர் பாபிகள் இவாளிகள் அரிய வித்தகன், அறியவே முடியாது. அந்த மாதிரி எங்கேயோ இருக்காமல் உண்மையாளம் சைக்கிறார்கள். அது தூரம் அபக்தானாம் பக்தானாம் சோதஸ்திதம் அப்படிங்கிறார். அது மாதிரி அகம் பக்த பராதீனகாஸ்வதந்திர இடத்த சுவாதிகளையா பக்தே பக்த ஜனப்பிரியா அமரீக வாக்கியானத்துல துர்வாபருக்கு திறமை பார்க்கிற விஷயம் ஏற்கனவே நிறைய பேர் சொல்லியிருக்கோம். அதனால இந்திரமான் எப்படிப்பட்டவன்னாக்க இளையவன், எல்லாருக்கும் வசித்தல் இருக்கான். அதாவது பக்தாளுக்கு இவன் வசியனாயிடுறான். பக்தர்கள்னா இந்த ஊர்ல ஒரு பணக்காரர் தான் இருந்தார், பணக்காரர் தான் இருந்தார் காஞ்சிபுரத்துல. நான் சொல்றது 20 வருஷம் 25 வருஷம். அவன் என்ன பண்ண தெரியுமா, இங்க அவன் வந்து சொன்னான், எங்க வரதனை லட்சுமி லட்சுமி சார்வி சார்வி நவரதன் சார்வி வந்து அவன் என்ன பண்ணா, எங்க வரதனை உட்காரனா உட்காருவான், என்னென்ன நிற்பான் அப்படின்னு சொன்னான். எங்க வரதன் எப்பவும் உட்காருனா உட்காருல, நிக்கிறனா நிக்கல, உட்காருனா உட்காருல, நிக்கிறனா நின்று நிக்கிறார். வந்து உட்காருன்னா உட்காருல, நின்று நிக்கிற, நாங்க வந்து சொன்னா உட்கார் பெருமாள், நாங்க நின்று நிற்ப அப்படின்னு சொன்னான் பெருமாள். இப்போ அப்படிதான் இருக்கார், இப்போ அப்படிதான் இருக்கார் பெருமாள். நின்று நிக்கிறார், உட்காருன்னு உட்கிறார். ஏன்னா தேவப்பிரமா சுபாவம் அது, பேர உள்ளாத மாதிரி அவர் இருக்க, யார் அது மாதிரி சொன்னாலும் அவன் அட்ரஸ் இப்ப எங்க இருக்குன்னே தெரியல, அவன் அட்ரஸ் எங்க இருக்குன்னே தெரியல. இப்போ அந்த மாதிரி இருக்காங்க, ஒன்னும் பெரிய எடுத்த விஷயம் பெருமாள் வந்து அவருடைய திருக்கல்யாணம்ன்றது அந்த பேரவாளர்ன்ற குணத்தை காமிக்கிறார், எல்லாருக்கையும் காமிக்கிறார், தங்கிட்ட பக்தாளுக்க பக்தியா காமிக்கிறார். அதே விரோதமானக்க அவளுக்குலாம் இதுவா காமிக்கிறேன். அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடாது, திமிர் பிடிச்சி இருக்கக்கூடாது. பிறர்களுக்கு ஐய இஷ்டகன், தேவதைகளுக்கே பெருமாள் கிட்ட வர மாட்டார். அந்த மாதிரி இருக்கே இந்த பெருமாள் பக்தர்கள் எப்படி இருப்ப, பக்தி இல்லாத வாழ்க்கை எப்படி இருப்ப, அதுதான் சர்வசி அப்படிங்கிறது. மூணு அர்த்தம் சொல்லிட்டோம், சுவாதீனன் அனன்யாதீனன், அன்யாதீனம் கிடையாது, பராதீனம் இல்லை, சுவாதீனமான இருக்கிறவங்க ஒண்ணு. ரெண்டாவது வந்து எம்பரவான் வந்து இன்னும் நீதி எல்லா வசத்துக்களையும் தாமசத்தை வச்சுருக்கான். இன்னொன்னு பக்தர்களுக்கு வசமாயிடுவான், பக்த பராதீனமான இடுவான். பக்த பாராதீனும் பாண்டவர்களுக்கு தான் பாட்டுக்கு தாயார் மூலியமா தெரிஞ்சு பாட்டுதான். அதனால பக்த பராதீனமா எப்பொழுதும் இந்திரமான இருக்கலாம், அந்த மாதிரி விசேஷம் அது. அதனால இந்த மூணு அர்த்தம் சர்வசிய வகி, அது மாதிரி சர்வசிய ஈசானம், சர்வசிய ஈசானம் என்ன அர்த்தம், எல்லாருக்கும் நியமனம் பண்றான், ஆள்கிறான், ஆள்கின்றான் ஆழியாம், ஆள்கின்றான் ஆழியாம். அவன் அந்த இது சோதரன் தான் சக்கரம் காலச்சக்கரம் சக்கரம் காலச்சக்கரம் சாஸ்திரம் சக்கரம் சக்கரூபி சக்கரினா அப்படின்னு சொல்லணும். ரெண்டாவது சொல்லணும் தமகம் யதாயத்தம் திகச்சக்கரம் இந்த ஜெகத் சக்கரவர்த்திக்கு எதாயிருப்பான், எந்தனமானுடைய ஆதீனம், எந்தனமான ஆயத்தமா இருக்கு, லோகம் சுத்தி சுத்தி வந்து காரியம் பண்ணிட்டே இருக்கு. சதசிய ஈசானம் அவனுடைய ஆளுகையில எல்லாம் இருக்கு. யதாயத்தம் ஜெகத் சக்கரம், ஜெகத்தினுடைய சக்கரம் சுத்தி இருக்கு. கீதாரம் சொல்ற ராமயன் சர்வபூதானி யந்திராரூடான் சொல்றேன். அதனால யதாயத்தம் ஜெகத் சக்கரம், காலச்சக்கரம் சாஸ்திரம், காலச்சக்கரம் நம்ம எவ்வளவு பார்த்துதான் இருக்கோம், எவ்வளவோ விஷயம் நமக்கு தெரிஞ்சு எத்தனை பணக்காரர், எத்தனை ஞானிகள், எத்தனை பண்டிதர், இவெல்லாம் இங்க போனா மகாபலம், மகாவீரியம், அனந்த தனசந்தயம், கதா காலையில மகதா, கதாசேஷவன் நராதிதான். சுவாமி தேசியன் மூக்ஷத்வாதி காலத்துல இதா இருக்கிறார். அதாவது மகாபலம், மகாபலசாலிகள், மகாவீரியான், வீரியம் அவ்வளவு ரொம்ப வீரம், அவன் அனந்த தன சஞ்சயான், நிறைய பணத்தை சேர்த்து சேர்த்து வச்சு அப்போது பெரிய ஐஸ்வர்யங்கள். ஆனா கதான் காலையில மகதா கதாசேஷம், இந்த காலத்துக்கிறது அவன் எல்லாம் அக்ஷன் போட்டார். கதாசேஷான் நராதிப்பான், கதாசேஷம் ஆயிட்டாளே, கதாசேஷம் கதையில தான் மலச்சக்கரவர்த்தி, நவகிரக சக்கரவர்த்தி, எத்தனை பேரு. அதான் இங்க போனேன், இப்போ ஏதோ பகவத்கீதையை சேவிக்கவே நம்ம அர்ஜுன பத்தி கிருஷ்ண பத்தி சேவிக்கிறோம், இல்ல போனா அவன் தான் இங்க இருக்கா. இப்போ கதாசேஷம் நல்லா அடிப்பான் அப்படின்னு. அதனால இது இதை நம்ம சேர்த்து அதிசேர முடியனராகி அரசர்கள் தாழ்ந்தவர் முரசங்கள் முக்கத்தேர்ந்திருந்தவர் ஒரு சேர் துகளாய் போவர்கள் ஆதலின் நோக்கன கடிசேர்த்து வாழ்ந்து கண்ணன் கடைகள் முடியுமோ. நம்ம சேர்க்கிற நாளா அழகான போசுறோம் புறநாயகம் ஆயிடுறது வாங்க. முதல்ல என்ன வந்து அந்த அடிசே அடிசேர் முடியினராய் பெரிய சக்கரவர்த்தி சாமந்தான் இருக்கு, அதை கப்பம் கட்டுறவா அந்த ராஜாக்கள்லாம் சேர்த்து போறானா இந்த சக்கரவர்த்திய. அவன் அத்திரோடியில போய் இவன் இந்த ராஜாக்களுடைய சாமந்த ராஜாக்களுடைய கப்பம் கட்டுறவருடைய முடி இருக்கு போனோம், அவனெல்லாம் அவன் காலில் வந்து வச்சுட்டு போறது அனுமத்துவா இதுவேறு முற்றத்தையும் முரசங்கள் முற்றத்தையும் படுத்துவார். எப்பப்பாரு முற்றத்துல அவசாரி கட்டுற முரசங்கள்லாம் ஆட்சியிலே இருப்பாளாம், எல்லாம் பண்ணிட்டு இருப்பாள். அவங்க அவ்வளவு ராஜ்யம் இது என்ன பண்ண ஒவ்வொரு வகையும் ஜெயிச்சுட்டே இருப்பார். நான் ஜெயிக்க ஜெயிக்க என்ன ஆகும், நான் ஜெயிக்க ஜெயிக்க ஜெயிக்க ஜெயிக்க ஜெயிக்க ஜெயிக்க இவாளுக்கு மோசடிச்சுட்டே இருப்பாளாம். இந்த ராஜ்யத்தை ஜெயிச்சுட்டு அந்த ராஜ்யத்தை ஜெயிச்சுட்டு அப்படி அப்படின்னு சொல்லுவாராம், முற்றத்தையும் திறந்தவர். ஆனா அவருக்கு என்ன என்ன ஒரு பேர் புகழாய் போவார்கள், ஒரு பேர் புகழாய் இருப்பாளாம், அவர் ஒண்ணுமே இல்லாமல் சொல்லுவாங்க. ஆதரவு நோக்கின சீக்கிரமாக உடனே கடிதே துழாய் முடி அழக்க வாசனையோடு இருக்கக்கூடிய துழாய திருத்துழாய சாத்தின் இருக்கிற எந்திரமானத்தை தெரிச்சு கொண்டு எல்லாம் என்ன அர்த்தம், எந்திரமான ஆளுகையிலே இருக்கவா சரஸ் ஈசானம், அவனை நீர் யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. அது மாதிரி சர்வஸ் அதிபதி, அதிபதினு சேஷின்னு அர்த்தம், நம்ம எல்லாம் சேஷம் பேரு, அவன் சேஷி சேர்தடி பாவம் சரீராத்து பாவம் இதெல்லாம் சொல்றது. எப்பொழுதும் அவன் சேஷியே, நாமும் எப்பொழுதும் சேஷமே. எப்படிப்பட்ட சேஷம், பரமார்த்தமா பார்த்தா எந்திரமான சேஷமா இருக்கணும், பகவதாதி சேஷமா இருக்கணும். ஆனால் நம்ம லௌகீகத்துல இருக்கோம், லௌகீகத்துல வச்ச புருஷன் வந்து தன்னுடைய பாரியத்துக்கு சேஷமா போயிடலாம், தன் குழந்தைகளுக்கு சேஷமா போயிடலாம், தன் அப்பா அம்மாவுக்கு சேஷமா போயிடலாம், பந்துக்களுக்கு சேஷமா போயிடலாம், யாரை பார்த்தாலும் கூட கும்பிடு கூட கும்பிடு போட்டு நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். இது லௌகீக விஷயங்கள், அதுவே கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆனால் பெருமாளுக்கு சேரணா இருந்தோம்னாக்க பரம ஆனந்தம். அதை காட்டணும் பகவதாஜியும் கை கொடுத்துட்டு இருந்தோம், யாருக்கையும் மறுச்சிக்காம இருந்தோம், உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்கும். இதை அடைய நான் அனுபவிச்சிருக்கேன், அடைய நான் அனுபவிச்சிருக்கேன். ஒரு அஞ்சாறு வருஷம் முன்னாடி கொஞ்சம் திவர் இருந்தது, திவர் இருந்தது, அஞ்சாறு வருஷம் பத்து வருஷம் வேலையாக்கலாம். அடைய நிஜமா சொல்றேன், இப்பெல்லாம் திருவிழா கிடையாது, அகங்காரம் எனக்கு கிடையாது. அந்த அகங்காரம் சாஸ்திரிய அகங்காரம் தான் இப்போ. ஏன்னா சுவாமிகளுடைய திருமணி சம்பந்தம், அந்த திருவடி சம்பந்தம், சிந்தானங்களுடைய திருமணி சம்பந்தம், எனக்கான சம்பந்தம், எங்களுடைய வீரப்பான சம்பந்தம், இந்த மாதிரி. அதனால அரியனுக்கு இந்த விஷயம் ஏதோ இருக்குன்னு தவிர்த்து, ஆனால் இந்த ஆண்டவ நாட்டம் வகையெல்லாம் வச்சு அரியன் அடங்கிப்பானேன். யார் என்ன வச்சாலும் செய்யக்கூடிய பானேன். அதோட பலன் என்ன தெரிஞ்சாங்க, இன்னைக்கு அரியனுக்கு நல்ல கௌரவம் கிடைச்சிருக்கு, நல்ல கௌரவம் கிடைச்சிருக்கு. பெரிய பீடாதிபத்தி ஒருத்தர் சொன்ன, மேயன் சாதுவா இருக்கான், என்ன யாராவது மாதிரி பண்ணியிருந்தாச்சா அவனுக்கு பதில் பதில் நான் கொடுப்பேன். என்னை பத்தி ஒரு வார்த்தை போட்டா நான் பத்து வார்த்தை படத்துவேன். ஏன் இவன் சாதுவா இருக்காங்க? நான் இப்ப சொன்னேன், என்னுடைய சுபாவம் அது, அவா சுபாவம் அது, அவா எப்படியாலும் போட்டான், எனக்கு தேவையில்லை. அவாவது சுபம் அது ஆகக்கூடாது, அதே நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். எதுக்கு சொல்லுவேன், அந்த மாதிரி நம்ம ஒருத்தர்கிட்ட கை கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், பதில் சொல்லாம கை கொடுத்துட்டோம்னாக்கா அப்போ அவளே நம்மளை மதிக்க ஆரம்பிச்சுடுவோம், மதிக்க ஆரம்பிச்சுடுவோம். அதே நம்ம எடுத்து தெரிஞ்சோம்னாக்கா இதை அழிஞ்சிட்ட நாம் நீங்களும் அனுபவிச்சிருப்பீங்க, நீங்களும் அனுபவிச்சிருப்பீங்க. க்ஷமிக்கணும்னு ஒரு வார்த்தை, க்ஷமத்தான் க்ஷமிக்கணும், மன்னிக்கணும், சாரி பெரிய வார்த்தை, அழகான வார்த்தை, அது எனக்கு ரொம்ப பிடித்த வார்த்தை. அது யாரை பேசா பார்த்தாலும் கையை கூப்பிடுங்களேன், மன்னிக்கணும் சொல்லுங்களேன். நிஜமா சொல்றேன், யாரும் என் கிரகங்களை ஒரு சண்டை வந்தீங்கன்னா அதையும் நடந்து போயிடுவேன். நான் இப்ப எதுக்கு கேடுங்களோ அவர் திருப்பி கட்டுவார், நான் கட்டினாலும் எதுக்கு அது, யார் சொன்னாலும் அழகு போயிடுங்க, நீங்க பண்றதே சரி அப்படின்னு சொல்லிட்டாக்கா அதையும் தேர்தல் தப்பு, க்ஷமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா தெரியாம போயிடுது. யாரா இருந்தாலும் சரி, அரியனுடைய சுபாவம் அப்படிதான், அந்த மாதிரியே இருக்கலாமே. இதை அரியன் ஆத்மாவும் இருக்குன்னு சொல்லல, அரியனுக்கு எது என்ன விசேஷம், எனக்கு சண்டை பிடிக்காது, இதனாலும் டென்ஷன் வேண்டாம். நம்ம ஆகப்படாமலே நிறைய நமக்கு டென்ஷன் வருது. அப்படி இருக்கிறது நமக்கு இதெல்லாம் எடுக்க வேணும், தேவையே இல்லையே. அதனால சேதவேறு பாவம், இந்த சேதபேரி பாவம்ன்றது பிரமாணத்தை சேஷமா இருக்கணும், பாகவதாவுக்கு சேஷமா இருக்கோம், எல்லாருக்கையும் கை கூப்பிடுவோம். கையை கூப்பிட்டோம்னா போதும், ஒத்திர மஞ்சரி ரசம் தவன் இக்ராஸ்திரி தேவியின் சாக்கிரா இருந்தாரு, கையை கூப்பிடு. அஞ்சலை வைபவம்னா சாத்திருக்கேன், நீங்க எல்லாம் அவசியம் பண்ணாதான், அஞ்சலை வைபவமே சாத்திருக்கேன். தேவியன் என்ன அழகா சொல்லிக் கொடுக்குறாரு நமக்கு, அஞ்சலி யாசமானகா, அவன் பெரியவன், பெரியவன் அவன் ஆதி உணர்வன். அவன் கேட்கிறான், எனக்கு கையை கூப்பேன், கையை கூப்பேன்னு பெருமாள் யாசிக்கிறார். நம்ம கிட்ட யாசிக்கிறாருனாக்க எவ்வளவு விசேஷம் அது, எவ்வளவு விசேஷம் பார்த்தோம். இந்த மாதிரி யாசிக்கிறதுன்றது நமக்கு பெரிய விசேஷம் இல்லையா, பெரிய விசேஷம். பெருமாளே யாசிக்கிறாருனாக்க நாம் எப்படி இருக்கணும், நாமும் அவங்க மாதிரி பண்ணலாமே, நாம யாசிக்க வேண்டாம், நாம எல்லாருக்கும் கை கூப்பிடலாம். அதனாலதான் சேவதேடி பாவம், அதனால சர்வசிய அதிபதி அப்படின்னு இருக்கலாம். பிரத்யமா அனுபவிச்சுட்டு பகவதாவத்தை கை கூப்பிடுவோம். நிறைய பேர் பார்த்தாச்சு, அது என் தோஷபுரம் சொன்ன இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். வீதியில எழுந்துள்ளாக்கா கையை கூப்பிட்டே இருந்து வேணும், சிரிச்ச உருமானங்கள் வேணும். கோட்டிபுரம் திருமாவுக்கு, திருக்கோட்டியூர் திருமாவுக்கு தர்ம நாராயணன் திருநாமம், அவருடைய திருநாமத்தை தான் கோட்டியூர் சுவாமிக்கு சாதிச்சார். அந்த திருநாமம் தான் அவருக்கு திருமாவுடைய திருநாமம் தான் சௌந்த முக்கியம். சிரிச்ச திருமணத்தோட பேரம், யாருக்கையும் கோச்சிக்க மாட்டேறோம், கோபனாலே இன்னும் தெரியாது. அப்படிப்பட்ட மகான் கோடியாளன் சுவாமி, அப்படிப்பட்ட பெரிய மகான். அதாவது கோட்டியவன் சுவாமி, எல்லாரும் மகன்களே, கோட்டியவன் சுவாமி பெரியார் எல்லாரும் காட்டணும். கோயிலாள சுவாமிக்கு அவ்வளோ பிடிக்குமா, கோட்டியவன் சுவாமி எல்லாருமே பிடிக்குமா, கை கூப்பிட்டே இடம்பெறுவேன். கஷேமத்ரே சுவாமி சேர்த்தாக்கா எல்லாருக்கும் பயம் வருமா, மத பிரச்சாரம் பண்ணக்கூடாது, அதுவும் அப்புறம் தெரியாத சேவிக்கணும், சேவிக்க சேவிக்க பயப்படுவோம், யாரை பத்தியுமே பேசக்கூடாது, யாரை பத்தியும் பேசக்கூடாது, பேசினாலே அபச்சாரம் ஆயிடுதும் பயப்படுவானோம். அதனாலதான் திருநாமத்தை சொல்லக்கூடாது. ஏற்கனவே சொல்லிருப்பேன், நாள் பாடம் பெரிய சுவாமி காந்தியிருந்த அந்த சுவாமியை பத்தி கோடியாளம் சுவாமி கிட்ட ஒரு சுவாமி, அவர் என்ன பண்ணாக்கா, அவர் என்ன பண்ணாக்கா, வந்து இந்த மாதிரி திருநாமத்தை சொல்லி பேசிட்டாராம். கோடியாளம் சுவாமி பெரிய சுவாமி திருநாமத்தை சொல்லி சொல்லிட்டாராம். அதை கேட்ட உடனே சுவாமிக்கு கோபம் கொடுத்தான். கோயிலாளம் சுவாமி அவர் திருநாமத்தை போய் சொல்லிட்டே மகபதி பாட்டி என் மகத்தை முடிக்காத, என் மகத்தை முடிக்கிறார் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த சுவாமி பெரிய சுவாமி அபாஷம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் கோயிலாளம் சுவாமிக்கு வந்து சேர்த்து ஐயா அந்த மகாட்ட அபிதார அபாஷம் பார்த்துட்டு தேவரையை அனுகிரகிக்கணும், அடியனை சேர்த்துக்கணும், அடியன் நினைவு தப்பு தான் அப்படின்லாம் பிரார்த்திச்சு. அதுக்கப்புறம் ஏத்தன் இதை பார்த்தது ஸ்ரீமுட்சம் சேர்த்து ஆண்டவன் பெரிய ஆண்டவன் அடியனுக்கு பார்த்தார். இந்த விஷயத்தை சொன்னேன், ஏன்னா பெரிய சுவாமியை சேர்க்காதே கிடையாது. அனங்கராச்சார சுவாமி எப்படி எழுத காஞ்சி பெரிய கங்கராச்சார் இருந்த மகா பெரியவாழ் அவர் அவ்வளவு கொண்டாடினார், பரிகால சுவாமி கொண்டாடினார், அப்படி ஒரு பெரிய மகான். அந்த மகான் எந்த மகானுடைய திருநாமத்தையும் சொல்லக்கூடாது. அடையன் நம்ம சுவாமின்னு ஐயாவது சுவாமி அம்மா பேரே சொல்லக்கூடாதுதான். அதனாலதான் வாழ்க்கை ஓப்பனா அம்மா அருளாச்சாரி சுவாமின்னு சொல்றேன், பேர் சொல்லக்கூடாதுதான், உங்களுக்கு புரியணுமே சொல்லுவேன். அடையன் மற்றபடி திருநாமத்தை சொல்லவே கூடாது. திருநாமத்தை சொன்னாலே தோழமாக்கே பாபமாக்கே, அந்த பக்தியா மந்திர மாதிரி கைய போச்சுன்னு சொல்லலாம். நம்ம சொல்ல முடியும் ஸ்ரீமதி ஐயாரு தேவநாத் தாத்தையாரி மகாதேவியான்னு சொல்லுவோம், அது மந்திரம், அது மந்திரம் மாதிரி, அது வாக்கிய தனியும் சொல்லாது, வாக்கிய குரு பரம்பரான். தனியின் குரு பரம்பரை வேற, வாக்கிய குரு பரம்பரை வேற. தனியின்னாக்கா ஒவ்வொரு ஆச்சாரியரும் தனியும் சொல்லிட்டே போறது. ஐயாவர் சுவாமி பெரிய சுவாமி அவ்வாறு வரையப்பட்ட எரிய சுவாமி அப்புறம் அம்மையார் மகாதேவியன் அப்புறம் வழித்து வந்தவன் இந்த மாதிரி கிரமமா போகும். திருமணி இது தனியுங்கள். ஆனா வாக்கிய பரம்பரைன்னு வாக்கிய பரம்பரை என்ன நடத்தும், இந்த சுவாமியுடைய திருநாமத்தை ஸ்ரீமதி ஐயா தேவநாத தாத்தியாரி மகாதேவியா ஸ்ரீமதி தாத்தியாரி இதெல்லாம் மந்திரங்கள், மந்திரங்கள் மாதிரி தெரிவிக்கணும், கையொப்பை சொல்லி தெரிவிக்கணும். அப்படி தெரிவிச்சோம்னாக்கா அப்படி ஒரு புண்ணியம். அதே வெறும் வார்த்தையை சொல்லிக்கிறோம்னாக்கா திருநாமத்தை அது மகா பாப்பம், அது மகா பாப்பம். சம்பாஷ பண்ணிடுறதோ மனசா தியாக மகான்களை முடிச்சு கொடுப்போம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு திருநாமத்தை சொன்னாலே பாப்பம்னாக்கா, பாப்பம்னா என்னன்னு நம்ம எப்படி சொல்றோம் தெரியாது. மந்திரமா சொல்லுங்கோ அது சேஷம், அலட்சியமா சொல்லக்கூடாது. சொன்னாக்கா மகா பாப்பம், அது மகான்கள் பேருக்கு சொல்லக்கூடாது. விஷயத்துல சுவாமின்னு வா சுவாமி ஆண்டவன் ஐஷிங்க அவ்வளவுதான் காந்தியபுரத்துல பெரிய சுவாமின்னாக்கா பெரிய சுவாமி தான் நாள் பாம்பரின் சுவாமி தான் பிரமாவதி சுவாமி. அது மாதிரி ஐயாவது சுவாமி அப்படின்னு அந்த சுவாமி திருநாமம் திருநாமே சொல்ல மாட்டான். அப்படி இருப்பா, அப்படி இருக்கச்சே அவர்களெல்லாம் வந்து தேசத்தான் எப்படி இருக்கணும், பாகவதாசம் எப்படி இருக்கணும் பழகிறது, சிவபிரதான் அதான் சுரூபமே. நாங்க சுரூபம் கொடுக்கறதே சிவபிரதத்தில பாகவதானம் பண்ணக்கூடாது, அதுதான் சுரூபம், அதுதான் நமக்கு சொல்லி கொடுக்கறதே, அதான் சுனிஷ்ட அபிஞானம், நம்ம நிஷ்டையே அதுதான். அதை தெரிஞ்சுதான் வச்சுக்கோங்க பாகவத சேஷத்தை வந்துருக்குனாக்க அந்த சிவவைஷ்ணவனை அப்புறம் அதான் பண்ண முடியுமா, ஏன்னா பாகவத ரக்ஷா இருக்கு, பாகவத விமானம், பாகவத காஷ்டைங்கிறாது, உத்தி நிஷ்டை சுனிஷ்டை ஆச்சாரிய நிஷ்டை, பாகவத நிஷ்டை சரணாகியில கடைசியாக சொல்றது. அதனால பாகவத நிஷ்டை சேர்க்கிறது. அதனால இந்த மாதிரி இருக்கணும். அதனால அந்த சதஸ்தி அதிபதிகின்றது. சர்வஸ்தி ஈசானா சர்வஸ்தி அதிபதி சரணம் பிரசாஸ்தி. பிரசாஸ்தினாக்கா பிரசாசனம், அதாவது நம்மளை தோற்றி கேட்கிறது. எப்படின்னா ஒரு சத்தியசங்கல்பம் ஒன்னு இருக்கும் இல்லையோ, சத்தியசங்கல்பமே இருக்கு, அது இத்தனை வாரி அர்த்தங்கள் சொல்லிக் கொடுக்கிறது. இத்தனை அர்த்தங்களை சொல்லிக் கொடுக்கறதுனால இது அதனுடைய உபபாதங்கள் உண்டு. அதனால உபபாதங்களா இருக்குது. இந்த உபபாதங்களா இருக்கிறத போய் நான் வந்து நேர வித்தியம் சொல்லக்கூடாது. நேர வித்தியில சத்திகாமா சத்தியசங்கத்தான் சொல்றது. அந்த சத்தியசங்கத்தம் அவருடைய உபபாதங்கள் இந்த மீதி திருக்கல்யாணம் ஆண்கள் அந்த வசித்துவம் இதெல்லாம் அதனுடைய குணங்கள், அது அதனுடைய குணங்கள் அவ்வளவுதான். அதுதான் எடுத்துக்கிறது. அப்படி எடுத்துக்கிறதுனால எல்லாம் தெரிய போயிடுறது. ஒரே வித்தியதான், தனித்தனி வித்தியை இல்லை அப்படின்னு இருக்கு. சரி, இப்போ சாந்தோக்கியோபனிடத்துல இந்த மாதிரி எட்டு குணங்கள், வாதசனேகம் பிரதாரணிகம், அதுல வசித்துவாதிகள்லாம் அதிகப்படியா இருக்கு. இப்போ அந்த குணங்கள்லாம் சத்துவங்க சத்துவத்தினுடைய உபபாதம் வச்சிருக்கின்றோம். ஆனா அந்த சைத்திரிய குணங்கள் போலியோ அதுல ஒரு வாக்கியம் இருக்கு, வேற வித்திய. அதுல என்ன இருக்குது? தட்சம் விபாப்தம் பரவேதம் எப்பம் பரவீகம் பிராப்தம் தகராகாசம் இருக்கு. அந்த தகராகாசம் பரமாத்மா, அவனுக்குள்ள என்ன இருக்கோ அதை உபாதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றது. அவ்வளவுதான், அவனுக்குள்ள என்ன இருக்குதோ அதை உபாதிக்கணும் அப்படின்னு சொல்லிடுச்சு. அவன் அது என்னது? அது தனி வித்தியா, அங்க ஒரு குணமும் இல்லை. உணவுல என்ன இருக்கோ அதை உபாசிக்கணும். இப்ப அதுக்கு என்ன சொல்றது அப்படின்னு கேள்வி வந்ததுன்னா, இப்ப சொன்னாமான்னு தான் பண்ணிக்கலாம். அந்த கல்யாண குணங்கள், சாந்தோக்கியத்தில் சொல்லப்பட்ட கல்யாண குணங்கள், பிரகதானத்தில் சொல்லப்பட்ட கல்யாண குணங்கள், இது ரெண்டத்தையும் தைத்திரிய குணத்தில் கொண்டு வந்திருந்தோம். கொண்டு வந்துட்டாக்கா தைத்திரிய குணத்தில் சொல்லப்பட்ட கல்யாண குணங்களும் இவைகள் தான் இந்த கல்யாண குணங்கள், அதுதான் உபாசிக்கணும். ஆக சாந்தோக்கியோகத்தில் சொல்லப்பட்ட தகவலித்தியா, பிரகதாரணியத்தில் சொல்லப்பட்ட தகவலித்தியா, அந்த மாதிரி தைத்திரிய குணத்தில் சொல்லப்பட்ட தகவலித்தியா, இந்த மூணு வித்தியைகளும் ஒரே வித்தியை தான். எல்லா வித்தியைகளுக்கும் மோட்சம், பிரம்மஸ்வரத்தினா மோட்சம் பலன், அது சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த வித்யான்னு நினைச்ச இந்த மூணு தகவல் வித்தியைகளும் ஒரே வித்தியை தான். இதுதான் பரம சித்தாந்தம் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல சுவாமி பாதிக்கிறேன். இப்போ ஸ்லோகத்தை பாருங்க, ஸ்லோகத்தை பார்த்தாக்க சுலோகமாகவே புரியும் தோன்றது. சந்தோகானாம் உபாசியம் பிரதிதமிக குணை அஷ்டபிஹி பிரம்மஜுஷ்டம் தச்ச அன்யேஷாம் வசித்த பிரபதி கட்டிதமிதி அஸ்து சத்தியசங்கல்பதாயாஹம் நிரூடம் பணோதி தஹரோபாசனம் தத்வதூஷ்யம். இந்த தஹர வித்யையில, அதாவது சந்தோஷோபன தஹர வித்ய, பிரதா நிர்வாக தஹர வித்ய, ரெண்டு தகர வித்தியைகள், குணைகி அஷ்டதிகை குணைகி அஷ்டதி எட்டு குணங்கள்னால அவங்கள பார்ப்போம். இதை நகரத்தி ஒன்னா சொல்ல பாருங்க, அந்த எட்டு குணங்கள்னால ஜுஷ்டம், அதோட சந்தோஷமா இருக்கக்கூடிய பிரகாசிக்கக்கூடிய சேர்ந்திருக்கக்கூடிய பிரம்ம அந்த பரமாத்மா சந்தோகம் உபாசியம் சந்தோகாய் சாமவேச அத்தியனம் பண்றவா, சாந்தோக்கியா உபாசம், சாந்தோக்கிய உபகத்தை அத்தியனம் பண்றவாளுக்கு உபாசியம் பதித்தம், அது பிரசித்தம். உபாசியமானது எட்டு குணங்களோட கூடிய பிரம்மம் அப்படின்னு பிரசித்தமாகிறது. அந்நேஷாம் அந்நேஷம்னா வாஜசனம் அதாவது பிரகதானம். அது அவள்லாம் என்ன பண்றா தச்ச அந்த பிரம்மா தச்ச அந்நேஷாம் தச்ச அந்நேஷம் பிரகதாரணத்தை அத்தியனம் பண்றதா அவளுக்கு தச்ச அந்த உபாசியமான பிரம்மம் எப்படி இருந்தா வசித்துவ பிரபதி கசிதம் வசித்துவ பிரபதி உபாசியமான பிரம்மம் இது கணிதம் அதோட சேர்ந்து பார்த்தோம். இது ரூபேக்கு பேதம் அதனால ரூபத்துல பேதம் இருக்கு. உபாசிய ரூபம் உபாசிய ஆகாரம் அதுல பேதம் இருக்கு. அதனால வித்யாபேதம் தான் இங்க வித்யாபயணம் வந்துட்டுனாக்க நீ சொன்ன வித்தியாசம் தராது. சாந்தோகத்தில் சொன்ன வைரவித்தி வேற பிரதாரணத்தில் சொன்ன வைரவித்தி வேற அப்ப அதனாலேயே வைத்தியர்கள் சொன்னதும் வைரவித்தி வேறையாடு அப்படின்னு சொன்னா இது ரூபேது பேதவஸ்து அந்த ரூபத்தை பேதம் இருக்கட்டுமே அதனால வித்யாபயணம் இருக்கட்டுமே அப்படின்னு சொன்னா மயம் மாயம் இவ்வாறு அல்ல இவ்வாறு ஆட்சேபிக்க கூடாது. வசித்வாதி எந்த அந்த வசித்வங்கள் பிரகதாரண்யத்தில் சொல்லப்பட்ட வசித்வம்லாம் பாருங்கோ வசித்வம் ஈசானத்வம் அதிபதித்வம்லாம் அவை என்ன அவைனா அதிகதையா பிரதீயமும் நீ என்ன சொன்ன கூட கட்சி இதெல்லாம் அதிகம்தான். தகராட்சியில சாந்தோகி நகரத்தில் சொல்லப்பட்ட அபரவாதிகளை காட்டிடம் இங்க சொல்லப்பட்ட பசுத்வாதிகள்லாம் அதிகமா இருக்குது அப்படின்னு நீ நினைச்சிருக்க. அந்த மாதிரி இருக்கிறத அவைகள் கூட சாந்தோக்கியப்படி பண்ணாயா சாந்தோக்கியப்படி பண்ணும் சாந்தோக்கியத்தில் சொல்லப்பட்டிடம் சாந்தோக்கியத்தில் சொல்லப்பட்ட இந்த இதே இருக்கு பாருங்க சத்துதங்கள் பத்தம் அந்த சத்துதங்கள் பத்தத்தினுடைய விளக்கங்கள் தான் விளக்கங்கள் தான் பிரகார பேரம் திதா அப்படின்னா பேரம் அர்த்தம் வேறுபாடு என்ன வேறுபாடு பிரகார பேரம் பிரகார பேரம் நான் மட்டும்தான் இருக்கேன் நான் என்ன பண்றேன் எங்க சுவாமி கிட்ட சேவிக்கிட்டு அடியனடியேன்னு சொல்றேன் அதே என் கீழ வச்சுட்டு அவனை பார்த்து என்னதா பாப்போம்னு சொல்றேன் அவங்ககிட்ட அடியன்னு சொல்ல வேண்டாம். ஏன்னா நம்ம கிட்ட வாசிக்கணும்னு சின்ன வயசு கருணாநாயக்கர் சுவாமி அதை கூட வச்சுக்க மாட்டார் சுவாமி அவரும் ஸ்ரீபாஷ்யத்திலிருந்து வச்சு ஸ்ரீபாஷ்யத்துக்காரு அப்படிப்பட்டவற்றும் அவங்க எப்படி இருக்கணும் வாப்போன்னு சொல்லக்கூடாது சுவாமி யாரு சேர்த்தாலும் திருப்பி வச்சுக்குவாரு இதான் சுரூபலட்சணம். நேற்று ஆத்து கழித்தார் நேற்று காணிம்பாக்கம் தேவநாதர் சமயம் தனநீதராஜன் பாண்டிச்சேரி இருக்கார் பிரதரா இருக்கார் அவர் பிள்ளைக்கு கல்யாணம் நேர்த்தி அவருக்கு ராத்திரி வந்து நம்ம கழித்தாரு என்ன என்னோட அவருக்கு வயசு 18 வயசு பெருகிறது அவர் சேவிச்சுட்டார் அவர் என்ன அடியான திறமை இல்லை அவரை அனுப்பிதான் எனக்கு திறமை அவர் சேர்த்து அனுப்பிச்சு அடியது சிறுமைதான் சிறுமைதான் ரங்கநாத சுவாமிக்கு ஒருத்தர் ஒரு யாசனை எழுதி அனுப்பிச்சிருக்க பெரியது பெரியதாகும் பெரியது சிறியதாகும் அதாவது என்ன சொன்னா நான் வந்து நைச்சாரம் ஒண்ணு பண்ணிட்டாங்க நைச்சாரம் தான் அமரியாத சுத்ரா அரியன் ஒண்ணும் தெரியாதே அரியன் அஜ்யானி அரியன் நீச்சன் அபிநீசனேன் நய ஒன்றுமிடேன் அப்படின்னு சொல்றாரு அம்மாவார் அவர் நீச்சராக பாருங்க சிறிய அப்படின்னு எழுதுறவங்க சிறியவர்கள் பெரியராகணும், சிறிய பெரியராகணும். இந்த பெரியராக வச்சு நம்ம உபயோகப்படுத்தி சிறியன்னு சொன்னாக்கா நாம் என்னவோ தெரியும் எவன் கௌரவம் பண்றோம். எப்ப வினீதராக கேள்வர் நினைச்சா சொன்னாலும் பண்ற எப்பொழுதும் தன்னை தாழ்த்திட்ட அவ்வளவு கௌரவம் வாங்குற யாரை பார்த்தாலும் திருப்பி தெரிவிச்சுடுற எல்லாருக்கும் மரியாதையா இருக்க அப்படின்னு தப்பதா தற்சோ வச்சு கிடையாது. அந்த சிவகாம்பரியும் பார்க்க மாட்டேன். அந்த எண்ணெல்லாம் இல்லாம இருந்தா எல்லாரும் என்ன பண்ணுவா இதை கொண்டாடுவா, இதை கொண்டாடுவா. அதே மாறா தெரியுமா நான் என்ன பண்ண தெரியுமா அப்படி அப்படின்னு சொன்னாலும் வச்சுக்கோங்க. அப்ப பெரியவன் பெரியவனா தன்னை பெரியவனா சிந்திக்கிறது. அதுல சின்னடி பேரி சின்னடி சின்னடி வந்து அந்த வந்ததுன்னா அவன் சிறியவனா பெரியவன். அதுல பெரிய சிறியவனா சிறியன்னு சொல்லச்சோ பெரியரா பெரியவரி பெரியவன் சொல்லச்சோ சிறியடி என்ன அழகா இருக்கும் எழுதிருக்கேன் அழகா. நான் வந்து என்னை நான் சிறுமைப்படுத்தின்றாக்கா எனக்கு பெருமை வந்துடும். என்னை நான் பெருமைப்படுத்தின்றாக்கா எனக்கு சிறுமை வந்துடும். என்ன அழகா இருக்குது. அதனால இந்த மாதிரி நாம் இருக்கணும். என்னைக்கோ நாம் இதை மாதிரி போகணும். அதனாலதான் சொன்னது அது பிரகார பேரங்கள் நம்ம பேசிட்டு எங்க ஆச்சாரியர்கிட்ட அடையநடையே நான் பேசினேன். என் சிஷியன் கிட்ட நான் அடையநடையும் சொல்லக்கூடாது. என் பொண்ணு கிட்ட அடியும் சொல்ல வேண்டாம். என் பொண்ணு கிட்ட அடியும் சொல்ல வேண்டாம். எனக்கு பிரகார பேரம் அவங்க கிட்டயும் என்கிட்ட நான் உத்தரவு போடுவேன். இந்த பண்ணுங்கிட்ட சுவாமி கிட்ட சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் அடியேன் இதை அனுகிரகிச்சதா அனுகிரகம் அப்படின்ற அனுகிரகம் ரெண்டு பேருக்கும் சொல்லணும். அப்பாவுக்கும் சொல்லலாம், ஆச்சாரியும் சொல்லலாம், பெரியவாட்டும் சொல்லலாம், சின்ன பசங்களுக்கும் சொல்லலாம். பெரியவாட்டு சொல்லச்ச பிரார்த்திக்கிறது, அதே கீழே இருக்கிற வாட்டை சொல்லச்ச அவர்கிட்ட நம்ம கட்டளை எழுது ஒரே திதி பதம் அதுக்கு பிரகார பேதம் பாருங்க. அது மாதிரி இங்க சத்துசங்கல்பத்தினுடைய பிரகார பேதம். அதனால சத்து சங்கல்பத்தை சத்து சங்கல்பாயாக கீதா பிரகார பேதம் தான். அதெல்லாம் வசித்தம் வசித்தம் தனக்கு தானே நிற்கிறது அல்லது எல்லாத்தையும் தனக்கு வசமாக்கிறது அல்லது பக்தாருக்கு அடங்கி போடுறது இந்த மாதிரி இருக்கு. அதனையும் இவற்றில் ரெண்டு அர்த்தம் சொல்லிருக்கு, மூணாவது அர்த்தமும் தோஷம் இல்லை. அதனால இப்படி ஐகாரத்தியம் நிறுவனம் ஒரே அர்த்தம் தான். அப்பேர் நிறுவனம் ஸ்தாபிதமாயிடுச்சு. ஸ்தாபிதமாயிடுதான் வித்ய ஐக்கியம் தான், வித்யாபேதமே கிடையாது. சரி அப்படியான தைத்திரியத்தில் வச்சு தரம் அப்படி தகவல் பார்க்கணும். இன்னொரு தகவல் பார்க்கணும் தைத்திரியத்தில் இருக்கு. அங்க தகவல் நிபார்த்தம் பிரவேசம் போதும் எப்பன் விவேகம் பிரமத்திருத்தம் தத்ராபி தகவல் ககன விசோக்கா பசு நிகழ்ந்த சரிதா சொல்லிருக்கு. அதுக்கு நீ என்ன அர்த்தம் இல்லை. அது வேற வச்சுனாக்க அது கூட சந்தோஷம் என்ன வாழ்வு என்ன அதனாலதான் எழுவும். அதனால இதே நிர்வாகம் பண்ணி ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து தைத்திரிய கொண்டு சேர்த்து கொடுத்துருந்தோம். அப்ப தைத்திரிய விஜயம் ஒரே உபாசனம் தான். இவ்வாறு ஊகிக்கப்பட வேண்டும் அப்படின்றதுனால வித்யாபேதமே கிடையாது. வித்யேக்கியம் தான் விஜயம் அப்படின்றத அழகாக இந்த சோகத்துல சாட்சி பிடிக்கிறது சுவாமி. ஒரே வார்த்தை தான், அந்த ஒரே வார்த்தைக்கு எத்தனை அபூர்வமான அர்த்தங்கள். இதை தேசியனால்தான் நிரூபிக்க முடியும். ஏன்னாக்கா சகோதரத்தார் இப்பேற்பட்ட அவதாரம், அதனால அவனால்தான் இதனால் சாய்க்க முடியும். இப்பேற்பட்ட ஆனந்தமான அர்த்தம் பெற்றோம். ஒரே பதத்துக்கு எவ்வளவு அழகாக நிரூபணம் பண்ற இந்த நிரூபணத்தெல்லாம் கேட்கறதுக்கோ வாசிக்கிறதுக்கோ படிக்கிறதுக்கோ சொல்றதுக்கோ எவ்வளவு வாக்கியம் மிக்க புண்ணியம் பண்ணிருக்கும். அந்த நிச்சயமாக இதை நம்புறேன் நிறைய புண்ணியம் பண்ணிருக்கோம். புண்ணியம் பண்றதுலதான் இத்தனை மகான்களுடைய சம்பந்தம் கிடைச்சிருக்கு நமக்கு. அரியணை கிடைச்சது பத்து பேர் தான், உங்களுக்கு எல்லாம் 40 வருது. இப்பேற்பட்ட மகான்கள் கேட்கணும் பண்ணிட்டு. அதனால எவ்வளவு விசேஷம் இப்ப இந்த ஸ்லோகத்தை பாருங்க. ഛന്ദോദാനാമൃതാസ്യം പ്രചിതമിഹ ഗുണൈഃ അഷ്ടതീർത്ഥം അജുഷ്ടം തച്ചാന്യേഷാം വസിച്ചത്ര പ്രതികടിതമിതി അസ്തു രൂപേഷു ഭേദഃ മൈവം യത്തത് പഹിത്വാദ്യപി കവിഹ പിതാ സത്യസങ്കല്പതായാഃ നിത്യൈകാസ്യം നിരൂഢം പരമപിതാനോദാസനം തദ്വദൂഷ്യം ശ്രീമദേ വെങ്കടേശായ വേദാന്ത ഗുരവേ നമഃ.